அம்மானா மதுரையில் பார்த்தேன் உன்னை கண்ட நாளா மதிகட்டு போனே கிடையாது அதுக்கு ஆசை குறையாது பார்க்க பார்க்கத்தான் மோகம் மோகந்தான் மானா மதுரை பார்த்தேன் உன்னை கண்ட நாளா மதி கெட்டு போனே பார்த்தேன் உன்னை கண்ட நாளா மதி கெட்டு போனேன்